dudun chak chak chak dudun chak chak chak dudun chak chak chak dudun chak chak wow wow wow wow wow wow wow wow மஞ்சள் மலரே பொன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே வா வா மஞ்சள் மலரே பொன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே வைரமணி தேரிலே பொன்ன வச்சி நான் இழுப்பே வைரமணி தேரிலே பொன்ன வச்சி நான் இழுப்பே பெண்ணுயிரே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே வந்து சேர்ந்ததம்மா வீசும் இளம் செந்தலிலே உந்தன் தூதும் வந்து சேர்ந்ததம்மா மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளி